பாசமாளான பொண்ணு மாமன் உனக்குத்தானே. நாளை எண்ணி நான் காத்திருந்தேன் மாமன் உனக்குத்தானே. ஓடு தேனாட தேனோடு நீயாடு. ஓ மாசி மாசமாளான பொண்ணு கொண்டு வந்தால் அள்ளித்தேன் கொள்ள வந்தால் மயங்கி கிறங்க கிறங்கி உறங்க. மாசமாளான பொண்ணு மாமன் எனக்குத்தானே. நாளை எண்ணி நான் காத்திருந்தேன் மாமன் வினோதம் காதல் கவிதா விலாசம் படித்து படித்து எடுக்க எடுக்க. மாசமாளான பொண்ணு மாமன் எனக்குத்தானே. நாளை எண்ணி நான் காத்திருந்தேன் மாமன் உனக்குத்தானே. ஓடு தேனாட தேனோடு நீயாடு. ஓ மாசி மாசமாளான பொண்ணு.